ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும். கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனே காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. நான் தான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை. உள்ளவடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும். ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே ஞான தங்கமே. ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே. நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு. நான் தான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தே நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.